தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் இரு கண்மேவி விளையாடி பொழுதெல்லாம் நான் வாழ வேண்டும் பொழுதெல்லாம் நான் வாழ வேண்டும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் இரவென்றும் பகலென்றும் அறியாத உலகில் இரு பேரும் விளையாட வேண்டும் உயிரோடு உயிராக உறவாடும் பெண்ணுக்கு உலகத்தில் வேறென்ன வேண்டும் உலகத்தில் வேறென்ன வேண்டும் ஆ தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சும் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சும்